மணி வணக்கம். இந்த உங்களுடைய வாய்ஸ் பார்த்தேன், அது நிறைய இடங்களில் தவறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும். சரியா? இதுதான் உண்மை. இதை வந்து நிறைய இடத்துல வந்து சில வரிகளையே விட்டுடுறாங்க. அதுமாரி தமிழ் தேசிய கீதத்தில் கூட அப்படி தான், சில இது பார்த்தீங்கன்னா சில இதை விட்டுட்டு கொஞ்சமாக தான் பேசுகிறோம். இந்த நீராறும் கடல் கொடுத்த பாடல்கள் முழுமையாக பாடப்படுறதே இல்லை. அதுமாரி பழைய புலவர்கள் அறிவு சான்ற பெரியோர்கள் சொன்னதெல்லாம் கூட இடையில சில இதை வந்து நம்ம கழட்டி விட்டுடுறோம். அந்த ட்ரெயினில் இன்ஜின் கழட்டி விடுறது மாதிரி, சில கேரேஜை கழட்டி விடுறது மாதிரி. மிக முக்கியமான சொற்றொடர்கள் அது. ஏன்னா திருவள்ளுவனே சொல்லியிருக்கான், விரி நீர் வியன் உலகம், நீரை கொண்டு தான் இந்த பூமி விரிவடைகிறது அப்படிங்கிறதையே திருவள்ளுவனே சொல்லியிருக்கான். நிலமும் விரிவடைகிறது நீரை கொண்டு அப்படிங்கிற மிகப்பெரும் ஆய்வு அறிக்கை அது. சரியா? அதனால் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும் அப்படிங்கிறது தான் சரி. இதையே தான் புறநானூர்லேயும் சரி தொல்காப்பியத்திலும் சரி வருது. சரியா? நிலம் நீர் கொள்ளும், நீரை தீ கொள்ளும், தீயை காற்று கொள்ளும், காற்றை வெளிக்கொள்ளும். ஒன்று ஒன்று எப்படி உப்புது விரியுது, கொள்ளும்னா வாங்கிக்கும். நிலம் நீர் கொள்ளும், நெல் பூமி வந்து தண்ணியை உள்ளே வாங்கி தான் விரியுது அப்படிங்கிறான். தண்ணி மட்டும் இல்லைன்னா பூமி அப்படியே சுருங்கிடும், எரியிற நெருப்பில் இல்லையா, உருகி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தண்ணி தான் பூமியை வந்து விரிவடைய வைக்குது. இந்த அடிப்படையில் நீர் உள்ளே போனாலே நிலம் உயருங்கிற கருத்து வந்திருக்கணும். நிறைய பேர் அதை காண அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரியவங்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறத வந்து கீழே உள்ள சின்னவங்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப பெரியவங்கள்லாம் பேசினா அவங்கள எதிர்த்து பேசுகிறதே தப்புன்னு விட்ருவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவான், ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு அதாவது பெரியோர் இடத்தில் குற்றம் காண்டுதல் தவறு அப்படிங்கிற ஒரு தவறான அணுகுமுறையை கூட நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி கூட இனியும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சரியாக பேச பார்ப்போம், நம்ம சரியாக செய்யவே பார்க்குறோம். சரியா? நன்றி, வணக்கங்கண்ணே. வணக்கம்.